மந்திரம் தினம் தோறும் மனம் ஓதும் ஆவி நீ எழில் தேவி நீதை கேட்டு வர வேணும் மந்திரம் இது மந்திரம் தினந்தோறும் மனமோதும் மந்திரம் இது ஆ